சிவப்புலோ நாக்கு குலுங்குது குலுங்குது, மூக்கில் புல்லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது. சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது, மூக்கில் புல்லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது. அம்மம்மா அம்சமா ஆனா மேல போறாம்மா, கஞ்சாட கைஜாட காட்டி காட்டி போறாம்மா. ராஜஸ்தானி சின்ன பொண்ணு எங்குது எங்குது கொம்பு தேரு. சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது, மூக்கில் புல்லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது. ஜொலிக்குது ஜொலிக்குது